జీవాసరంగ ప్రకారం ప్రయాస్తుల ప్రాప్త రక్షణ గిరిజే రాఘమాంతం ఆచార్యభక్తి పరిపూతమనర్గశీలం గోపాలదేశముని గురుమాశ్రయామ శ్రీకృష్ణ బ్రహ్మతంద్రోత్తమ గురు కరుణావార్తరంగ భాష్యం వైరాగ్యాచార వార్ధం వరుణ పదముఖే లక్ష్మణేన సదారం శ్రీ భాగీ శాస్త్రతుల్యం షడరుపు గజరాద్వేల చూడార్యమూర్తి నూతనం శ్రీరంగనాథం పరిమదన గురుం బ్రహ్మతంత్రం శ్రయామ నవ్య శ్రీరంగనాథాద్యా నద్యాత్మగ్రంథబోధకాన్ పూర్వాచార్యాన్ అహం వందే ప్రణంబ్ర మనసాదుదా శ్రీమాన్ వెంకటనాథాద్య కవితాదికేసరీ వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదానది సాయ ప్రబదనే పుంసాం పౌనఃపుణ్యం నివారయన్ హర్త శ్రీరంగ భక్తం మాం అవ్యాసభయముద్రిత ఉల్లాస పల్లవిత పాలిత సప్తలోకీ సద్వాహ కోనకిదనే మకటాక్ష లీలా శ్రీరంగ హరిమిదల మంగళ దీపరేఖాన్ శ్రీరంగరాజ మహిషీ శ్రీయమాశ్రయామ గురుభ్యద్గురుభ్యర్థ నమో వాగమధీమహే వృణీమహే సుభద్రాద్యౌ దంపతీ జగదాంపతీ గురుభ్యస్తద్గురుభ్యస్త నమో వాగమధీమహే వృణీమహే సుభద్రాద్యౌ దంపతీ జగదాంపతీ ప్రాయ ప్రవదనే పుంసాం పౌనఃపుణ్యం నివారయన్ హర్త శ్రీరంగ భక్తం మాం అభ్యాసభయముద్రిత பெரிய பிராட்சியாரிடத்துல சரணாகதி பண்ணணும் புருஷகாரதிக்காக சரணாகதி பண்ணணும் பெருமாளிடத்துல சரணாகி கொண்டச்சை என் திருமகள் செயல் மார்பனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் திருமயத்தால் இறந்தனை கொண்ட திருமகள் கேள்வனே என்னும் அன்னுரிகளும் தடிவினி கொண்ட ஆய்மகள் அண்ணனே என்னும் தன் திருவரங்கன் கோவில் கொண்டானே தெளிகளே முடிவது தனக்கு அப்படின்னு கண்கொரு போதும் பதிகத்துல பெரிய பிராட்சியார் முன்னேற்றிட்டு சரணாகதி கொண்டார் அப்படின்னு பார்க்கறது. இப்ப நம்மாழ்வாருடைய சம்பிரதாயம் அதுக்கு மேல சுவாமி பாஷிக்காரர் பெரிய பிராட்டியார்கள ஆரம்பிச்சு சரணாகதி பண்ணார் ஸ்ரீமன்னாராயண அபிமதான ரூப ஸ்வரூப ரூபம் பண்ணாங்க. அந்த ரீதியா சுவாமியும் பெரிய பிராட்டியாருடைய வாக்கியம் அப்படி இருக்கு, லட்சுமி தந்திர வச்சனம் இப்படி இருக்கு, அதனால பெரிய பிராட்டியார் இடத்துல சரணாகதி பண்ணார். பிரபஞ்சே தாம் ஏகாம் ஸ்ரீயம் அகில ராகத்து மகிழி அப்படின்னு சரணாகதி பண்ணார். இந்த பெரிய பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் இருக்கக்கூடியதான சம்பந்தம் எப்படி இருக்குன்னா, பெரிய பிராட்டி பெருமாளுக்கு விசேஷமா இருக்காரா, இந்த ஆத்ம கவி சமஸ்கரத்துல பெருமாளோட சேர்ந்து பெருமாளுக்கு விசேஷத்து போட்டியில் அடங்குறாரா, இல்ல பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஆத்ம கவி சமஸ்கரத்துக்கு உத்தேசிக்கிறாரான்னு கேட்டுதான் ரெண்டு ஆகாரமும் உண்டு. அதுக்காக மீமாம்சாச்சாரம் சொல்லப்பட்ட ரெண்டு விஷயத்திற்கு அம்சர் மகேந்திராஜ்னா விஷ்ணு பிரபுத்தி மகத்துவ பிரதிபத்து பிரபுத்திவது அப்படின்னு தானுக்கு மகேந்திராஜ்னா விஷ்ணு பிரபுத்தி மகேந்திர சப்தத்துல மகத்துவ விசிஷ்டனான இந்திரன் அந்த தேவ அந்த இந்திரங்கிற தேவதை அந்த ஹவிசுக்கு உத்தேசியமான அந்த இந்த ஹவிசுக்கு உத்தேசியமான தேவதைக்கு மகத்துவங்கிற ஒரு வைசிஷ்டியம் இருக்கு. அது மாதிரி பெருமாளுக்கு பிராட்டி விசிஷ்டனான பெருமாள் நமக்கு உத்தேசியமாகிறான் அப்படி சொல்லலாம். இல்லாட்டி அக்னா விஷ்ணு பிரபுத்திஷு அக்னா விஷ்ணு பிரபுத்தின்னா அக்னா விஷ்ணு அப்படிங்கிற ஒரு யுக்தியில அக்னா வைஷ்ணவேஷ்டின்னு ஒரு யுக்தி, அந்த யுக்தியில ஒரே ஹவிசுக்கு ரெண்டு தேவதைகள் உத்தேசியம் அக்னியும் விஷ்ணுவும் உத்தேசியர்களாராம். அது மாதிரி இந்த ஆத்மஹபி சமர்ப்பணத்துக்கு ரெண்டு பேருமே உத்தேசிக்கிறார், ரெண்டு பேருக்கும் சமபலம் உண்டு அப்படின்னு சொன்னாலும், பெருமாள் பிராட்டிக்கு விசேஷன கோட்டியில துருகி இருக்கான்னு சொன்னாலும் விரோதம் இல்லை அப்படிங்கிறத அமைச்சு ஸ்ரீயம் சீதா பாங்காம் அகம் அகரணா யாமி சரணம் அப்படின்னு பிராட்டியின் இடத்துல சரணாகதி பண்ணார். எப்படிப்பட்டதான பிராட்டி, சீதா பாங்காம் குளிர்ந்த நோக்கை உடையவளான பிராட்டியின் இடத்துல பெரிய பிராட்டியார் இடத்துல சரணாகதி பண்றேன்னு சரணாகதி பண்ணார். அதுக்கு மேல பெருமாள் இடத்துல பெருமாளை சம்போதனம் பண்ணது எப்படி பாஷ்யக்காரர் பிராட்டியின் இடத்துல சரணாகதி பண்ணோம்னா அத்துதே கையெழுந்து சர்வம் சம்பவத்தின் பிராட்டியினுடைய அணுகையை பேசு அருகையை பெற்று அகிலஹேய பிரச்சனைக்கு கல்யாணிகதான சுவேதர சமஸ்து வஸ்து விலக்கணான்னு பெருமாள ஸ்தோத்திரம் பண்ணாரோ அதே மாதிரி தேசியனிங்க சுதர்சித்த ஸ்ரீமான் அமிதகுண பூமா கருணையா விதாய பிரம்மாதீன் விதரது கஜாதேஷம் அபியா அப்படிங்கறதான அஞ்சாவது ஸ்லோகத்துல பெருமாளிடத்துல சமகம் அதிகச்சாமி சரணம் பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணார். பெருமாளிடத்துல சரணாகதி பண்றதே பெருமாளுக்கு இருக்கக்கூடியதான பரத்த சௌலபியாதிகளை பேசணும். அதனால முற்பட நமக்கு உபயோககரமா இருக்கிறது முற்பட பெருமாளுடைய சௌலபியம். அதனால சௌலபியத்தை காமிக்கிறதுக்காக கிருஷ்ணாவதார லீலையை காமிச்சார். விருந்தானியகா சமகன் ரஜசுந்தரீனா புத்தா வனாந்தர புவாம் சுலபோ பபுவா சீமான் அகேஷ ஜன சங்கிரகனாய சேசே ஸ்ரீ ரங்கே புஜங்க சயனே மகாபுஜங்கா அப்படின்னு அங்க பிருந்தாவனத்துல தாற்காலிகத்துல இருந்ததான கோபஸ்திரீகளை வசீகரணம் பண்றதுக்காக தான் கிருஷ்ணன் அவதாரம் பண்ணார். ஆனா இந்த ஸ்ரீரங்கத்துல நித்தியவாசம் பண்றது இருக்கானா எத்தனை எத்தனையோ ஜனங்களை தன் பக்கம் ஈர்த்ததுக்காக அகேஷ ஜன சங்கிரகனாய சேதே இங்க படுத்துட்டு இருக்கார் அப்படின்னு காமிச்சார். ஆறாவது போகுது பெருமாளுடையதான சௌலபியத்தை. அதுக்கு மேல இந்த பெருமாளுடையதான இந்த பரத்வத்தை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரம்மாவை உண்டாக்கினதான அந்த லீலையை சொன்னார். என்ன ரெண்டாஸ்தி என்ன புஜங்க குங்கமுகு பரியங்க வரியங்கதவு ரெண்டாஸ்தி என்ன ரெண்டே ஒரு மேடையில இந்த லோகத்துல இருக்கக்கூடியதான ஒரு பெரிய அழகியதான ஒரு மேடை, காவேரி மத்திய தேசத்துல இருக்கக்கூடியதான ஒரு மேடையில ஆஸ்தி என்ன குங்கபு புஜங்க குங்கமுகு தனக்கு படுக்கையாக ஒரு ஆதிசேகனை விதிச்சுட்டு பரியங்க வரியங்கதவு பெரிய பிராட்டியாரும் பூமி பிராட்டியாரும் பெரிய பிராட்டியாரும் பெரிய பெருமானும் அந்த பரியங்கத்துல இருக்கி ஜகதான கேளு ரசிக்கவு இங்க உட்கார்ந்துன்னு என்ன காரியம் பண்றான்னா ஜெகசிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் முதலியதான விளையாட்ட லோகபத்து லீலா கைவல்யம் இருக்க அந்த விளையாட்ட லோக விளையாட்ட விளையாடுட்டுக்கார் சௌ தம்பதி அந்த தம்பதிகள் இருக்கார திவ்ய தம்பதிகள் பெரிய பெருமானும் பெரிய பிராட்டியார் வாங்கிறதான திவ்ய தம்பதி இருக்க அந்த திவ்ய தம்பதிகளே நமக்கு நகாபதி நமக்கு சுவாமி நமக்கு உத்தேசியர்கள் அவர்கள்தான் நமக்கு சரண்யர்கள். சௌ தம்பதி நஸ்பதி இவ என்ன பண்றான் நாபி பங்கஜ சாயினஹா சுத்திசுதிரி அந்யோன்ய பத்தஸ்மிதோ இந்த பிரம்மா தன்னுடைய நாபியில பிரம்மா உண்டாக்கினார். அந்த பிரம்மா அழகா குழந்தை பிறந்த குழந்தை வந்து பேசுறது. அந்த குழந்தையோட பேச்சுல மயங்கி அந்யோன்ய பத்தஸ்மிதோ ஒருத்தர் ஒருத்தர் சிரிச்சிருந்தாங்க. இங்கிதஜ்யாக கோசலாக இப்படி குழந்தை விளையாட்டுல சிரிச்சிருந்து இருக்காள். அந்த குழந்தை என்ன பேசுறதுன்னா, பிம்பத்தை அம்புக்கு அம்புஜ ரொம்ப பத்திய வசனைகி அந்யோன்ய பத்தஸ்மிதோ. குழந்தையான பிரம்மா ரொம்ப அழகா பேசுறான். அம்புஜ சம்பவா தாமரையில உண்டானதான அந்த பிரம்மாணவன் ஏகதேசிய பரதுக்க துக்கித்துவம். இந்த தயாங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் சொல்றது துக்கித்தந்தையா அப்படின்னு அர்த்தம் பண்ண. தேசிகன் அப்படி எடுக்கல, பரதுக்க அபனோதன சிக்கீருடா அப்படின்னு அர்த்தம் பண்ண. பரதுக்க துக்கித்தோம்னா அடுத்தவன் துக்கப்படுறானே, நம்ம துக்கப்படுறதுக்கு தயைன்னு கருணை அப்படின்னு அர்த்தம் சொன்னா அது கருணையாக இருக்காது. அடுத்தவன் துக்கப்படுறானே, துக்கப்பட்டதுனால அது என்ன பிரயோஜனம்? அடுத்தவனுடைய துக்கத்தை போக்குறதுக்கு எடுத்துக்கக்கூடியதான சிக்கீரிஷா பிரயத்தனம் ஆசைதானே அதுக்கு வந்து காரியகரமாகிறது. அதனால அடுத்தவனுடைய துக்கத்தை போக்குறதுக்கு எடுக்கக்கூடிய பிரயத்தனத்தை தான் கருணைன்னு சொல்லணுமே தவிர, அடுத்தவன் துக்கப்படுறான் நம்ம துக்கப்பட்டா அது கருணைன்னு பேர் இல்லை, நம்மளோட கையாளாகத்தனம் பேரு. அப்ப இப்படி இந்த கருணா இருக்க, பெருமானுடைய கிருப்பை இருக்க, இந்த கிருப்பையானது ரெண்டு விதம், நிர்வியாஜ கிருபா பிரவியாஜ கிருபா அப்படின்னு ரெண்டா பிரிச்சார். இந்த நிர்வியாஜ கிருபா என்ன, பிரவியாஜ கிருபானா என்ன அப்படின்னா, நிர்வியாஜ கிருப்பைங்கிறது எல்லா சேதனா சேதனங்களுடைய சத்தைகளை திருப்பியும் சுட்டி காலத்துல உண்டாக்குறதுக்கு காரணமா இருக்கக்கூடியதுக்கு நிர்வியாஜ கிருபான்னு பேர். காலே ஜந்தூன் அவலோக்கிய ஜாத நிர்வேதாது கரண கலேபர யோகம் விதத்தின்னு தயாசதகத்துல திருவேங்கட முனியாருடைய தயை காமிக்கிறது. இந்த லோகத்துல இருக்கக்கூடிய பழைய காலத்துல ஒண்ணுமே இல்லாத ஒன்னும் தேவும் உலகம் உயிரும் மற்ற ஆதுமில்லான்னு அந்த காலத்துல பெருமாள் பெருமாளுடைய தயாதேவி பெருமாள திருவேங்கடமணியான பிரேரிக்க சுட்டி பண்ணணும் அப்படின்னு பிரேரிக்க, பெருமாள் இந்த தன்னுடைய அபிப்பிராயமா இருக்கக்கூடியதான் இந்த சேதனங்களுக்கு எல்லாம் கரண கலைவர யோகம்னு சொல்லக்கூடிய சரீர யோகத்தை பெருமாள் கொடுத்தார். அதனால பெருமாள் லோக சுட்டி பண்ணதே ஒரு கருணா காரியம்னு தயா காரியம் அப்படின்னு தயா கிரகத்தை சாதிச்சார். அந்த தயைக்கு நிர்வியாஜ கிருப்பைன்னு பேர். அப்ப எல்லா சேதகங்களும் அதற்கு தகுந்ததான சரீரத்தை கொடுத்து, அந்த சரீரத்துக்கு தகுந்ததான சுகங்களையும் துக்கங்களையும் கொடுத்து, அதுக்கு வேண்டியதான அதாவது சேதனா அசுரூப ஸ்திதி பிரவருத்திகள் எல்லாம் கொடுத்து, அதுக்கு சந்தோஷம் துக்கம் தூக்கம் மயப்பதி மயக்கம் எல்லாத்தையும் கொடுத்து இந்த லோகலீலைய பண்றானே, இந்த லீலா வியாபாரம் எல்லாம் கருணா காரியம் தான். ஆனா அந்த கருணைக்கு நிர்வியாஜ கருணைன்னு பேர். இது பொதுவா எல்லாருக்கும் பண்ணக்கூடிய விஷயம். அது விசேஷித்து எவனாவது ஒருத்தன் அல்ப பிரயத்தனம் பண்ணானா பெருமாளை அடையறதுக்கு, இவன் ஒரு பிரயத்தனம் பண்றான் எம்பெருமானிடத்துல, மறுகாலன்னு மாயோன் உனக்கே ஆளாகும் திருகாலத்தை உருமோ அந்தோ தெரியலே அப்படின்னு பெருமானிடத்துல சரணாகதி பண்ணினான்னா, அந்த சரணாகதியினாலே உண்டாகக்கூடியதான கருணைக்கு சவ்யாஜ கிருபான்னு, ஒரு வியாஜத்தை இட்டு வரக்கூடியதான கிருபை. அப்ப பெருமானுடைய கிருப்பை நிர்வியாஜ கிருப்பையானது எல்லா சேதனா சேதனங்களுடைய சத்தார்த்திதிகளுக்கு எல்லாம் காரணமாகும். நிர்வியாஜ கிருப்பைங்கிறது சத்யாஜ கிருப்பைங்கிறது, நிர்வியாஜ கிருப்பைங்கிறது சத்தாதிகளுக்கு காரணமா போகுது, நிர்வியாஜ சத்யாஜ கிருப்பைங்கிறது பெருமாள் ஒரு காரணத்தை பத்தி நமக்கு அனுகிரகம் பண்றதுங்கிறது நாம் பண்ற உபாய பரிகிரகத்துக்கு ஏற்ற மாதிரி சம்சார நிவர்த்திக்கு காரணமாகும். அப்ப சம்சாரம் உண்டாரத்துக்கு நிர்வியாஜ கிருப்பை காரணம், சம்சார நிவர்த்திக்கு சத்யாஜ கிருப்பை காரணம். அதனால இந்த ரெண்டு விதமான கிருப்பைகள் உண்டு சாஸ்திரம் சொல்றது, அதுதான் இங்க காமிக்கிறார். நிர்வியாஜ கிருப்ப ஒண்ணுமே போருமே, சவ்யாஜ கிருப்ப ஒண்ணு வேணுமா? பெருமாள் நிர்வியாஜ கிருப்பையா நிர்வா நிர்வியாஜ கிருப்பாளுவா பெருமாள் இருக்கான், எந்த ஒரு காரணமும் இல்லாம கிருப்பாளுவா இருக்கான், அதனால அவனே நமக்கு பார்த்து செய்வான், நம்ம ஒண்ணும் பண்ண வேண்டாமோ அப்படின்னு ஏகதேசியாடலாம் அந்த நிர்வியாஜ கிருப்பையை கண்டு பிரமிச்சார். நிர்வியாஜ கிருப்பையும் உண்டு. நிர்வியாஜ கிருப்பைங்கிறது எதுக்குன்னா, நம்மளுடைய சத்தாதிகளுடைய ஸ்தாபனத்துக்கு நிர்வியாஜ கிருப்பை காரணம். ஆனா நாம் மோட்சத்துக்கு போறதுக்கு, நமக்கு இந்த சம்சார நிவர்த்தி பிறக்கிறதுக்கு சவ்யாஜ கிருப்பை தான் காரணம். அதை தவிர அதை விட்டா வேற ஒண்ணும் கிடையாது. இந்த அதனால இந்த சவ்யாஜ கிருப்பைங்கிறது எங்கன்னா, ஆத்மசமர்ப்பணத்தை கொண்டுதான் ஆத்மசமர்ப்பணம் பண்ணாதவனுக்கு எல்லாம் மோட்சத்தை கொடுத்துட்டான்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டு, எங்க ஈடுல எந்த பாசுரத்துல அப்படின்னு காமிச்சா, இது எனதாவியுள் கலந்த பெரு நல்லுதவி கைமாறு எனதாவி தந்தொழிந்தேன் இனி மீழ்வதென்பதுண்டு எனதாவி ஆரானா தந்தனி கொண்டாக்கினையே எனதாவி ஆவியும் நீ உள்ளேடு வேணமண்ணா எனதாவி யாரானா கந்தனி கொண்டாக்கினையே அப்படிங்கிற பாசுரம். சாஸ்திர வியாக்கியானத்துல எனது ஆவியோடு கலந்த பெரு நல்லுதவி கைமாறு. நீ என்னோட ஆவியோட வந்து எனக்கு அந்தர்யாமியான நீரே உம்முடைய உமக்கு கைமாறு பண்ணணும்னு சொல்லி ஏதாவது பண்ணணும்னு பார்த்தேன். எனதாவியும் எனதாவியில் கலந்த பெரு நல்லுதவி கைமாறு எனதாவி வந்தோடு சரி எனது ஆவியை கொடுத்துடலாம்னு பார்த்தா எனதாவி ஆவியும் நீ எனக்கு என்னோட ஆவியும் வந்து ஒன்ன சேர்ந்ததாச்சு. பொருளேழு மேனம் ஒன்னாயின் ஆழ்வார் அந்த பாத்திரத்துல காமிச்சார். அந்த இடத்துல ஈடு வியாக்கியம் ரொம்ப முக்கியமா இருக்கு. என்னன்னா ஆத்ம சமர்ப்பணம் பண்ணாவிடில் சர்வ முக்தி பிரசங்கமாம். பெருமானிடத்துல ஆத்ம சமர்ப்பணம் பண்ணணுமா வேண்டாமா? எனதாவி எனதாவியுள் கலந்த பெரு நல்லுதவி கைமாறு எனதாவி எனதாவியில் தந்தொழிந்தேனர் அப்படி தந்தொழித்தேன்னு ஆழ்வார் சொன்னாரோ இல்லையோ. ஆத்ம சமர்ப்பணம் ஆழ்வார் பண்ணிருக்காரோ இல்லையோ. ஆத்ம சமர்ப்பணம் பண்ணணுமான்னு கேட்டார். ஆத்ம சமர்ப்பணம் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா சர்வமுக்தி பிரசங்கமாம். இப்ப எல்லாருக்கும் தான் எனது ஆவி ஆவியில கலந்துருக்கான், அதனால எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்குற மாதிரி ஆயிடும். எல்லையிலும் விடுபட்டால் உலகில்லை என்ன? அப்ப எல்லாருக்கும் மோட்சம் கிடைச்சதுன்னா இந்த லோகமே நடக்காது. அதனால அந்த இடத்துல வியாதி மாத்திர சாபேட்சகனா அல்ப வியாதி சாபேட்சகனா சர்வேஸ்வரன் இருந்தும் தேவத்தான். அப்படி ஆத்ம சமர்ப்பணம்ங்கிற ஒரு வியாதத்தை நாம் பண்ணலைன்னா பெருமாளுடைய சகேதுக கிருபை நம் விஷயத்துல ஏற்படுறதில்லை. அப்ப சர்வேதுகமான கிருபை உண்டாகிறதுக்கு நம்ம ஆத்ம சமர்ப்பணம் பண்ணித்தான் ஆகணும். ஆத்ம சமர்ப்பணம் பண்ணலைன்னா சர்வமுக்தி பிரசங்க சர்வம் ஆத்ம சமர்ப்பணம் பண்ணாதவனுக்கு மோட்சம் கொடுக்கறான்னா லோகத்துல அத்தனை பேருக்கு மோட்சம் கொடுக்கணும்னு ஆயிடும். அப்படிதான் ஈடு காமிக்கிற சர்வமுக்தி பிரசங்கம் வரும் ஆத்ம சமர்ப்பணம் பண்ணாமல் சர்வமுக்தி பிரசங்கம் வருமா சமர்ப்பிக்கில் ஆத்மா சமர்ப்பிச்சோம்னா அவனதான வஸ்துவை அவனுக்கு கொடுத்ததாம். அவன் வஸ்து அவனுக்கு கொடுக்கறது எப்படி சமர்ப்பணையாகும் அப்படின்னு கேட்டா ஆனால் தயை இருப்பது என்னென்னில் பிராந்தி சமயத்தில் சமர்ப்பிக்கவும் வேண்டும் தெரிந்தால் கொடுத்தோம் என்றிருக்க கடவன் அல்லன். என்ன செய்யணும்னா கொடுக்கவும் கொடுக்கணும் ஆத்மாவை சமர்ப்பிக்கணும் அவனுடைய வசுதான். ஆனா மயங்கி இருக்கிற காலத்துல கொடுக்கணும். அப்புறம் தெரிஞ்சிட்டோம்னா இது நான் கொடுத்தேங்கிற புத்தி இல்லாம இருக்கணும்னு கொண்டோம். இது சம்பிரதாய விரோதமா இருக்கு. நமக்கு தேவை எவ்வளவு இந்த அப்படின்னா ஆத்ம சமர்ப்பணம் பண்ணாவிடு சர்வமுக்தி பிரசங்கமாம்னு ஈடுகாரனுடைய வாக்கியம் இருக்கு. அதனால பெருமானுடையதான சவ்யாஜ கிருப்பை நமக்கு உத்தேசம். அந்த சவ்யாஜ கிருப்பையை உண்டாக்கணும்னா நாம் என்ன செய்யணும்னா ஆத்ம சமர்ப்பணம் பண்ண வேண்டும் அப்படின்னு காமிச்சிருக்காரு ஈட்டுக்காரன். ஈட்டுக்காரனுடைய வார்த்தை இவ்வளவு ஸ்பஷ்டமா இருக்கு. அதான் இங்க கன கருணா ரசௌரிதாம். இப்படி கன கருணா ரசமா அதனாலே நிறைஞ்சிருக்கு பெருமானுடைய கிருப்பை. அந்த திருக்கண்ல அப்படி கருணாரசம் நிறைஞ்சிருக்கு. இதுல பகவத்யான சோபானத்துல சாதகோ தார நேத்திரம் உதார நேத்திரம் ஔதாரியம் மிகுந்ததான திருக்கண்கள் கன கருணா ரசௌக பரிதாம் பரிதா பஹராம். இந்த பார்வை உன்னே போ என்ன பண்ணுனா பரிதா பஹராம் நம்மளுடைய தாபங்கள் எல்லாம் வட்டச்சிருக்கு. இந்த திருக்கண்ணால குளிர கடாசிச்சான்னா நம்மளுடைய சாபங்கள் எல்லாம் போயிடும். அப்ப அத்தனை சாபமும் போகணும் அப்படின்னா தாமரை கண்களால் நோக்காய் திருப்புளிங்குடி கிடந்தானே அழுவா சொன்னார். குளிர் தாமரை கண்களால் நோக்காய் அப்படின்னா உன்னுடைய திருக்கண்களால நோக்கணும். இது கண்ணால நோக்கினா என்னுடைய சகல பாபமும் போயிடும். சாபம் எல்லாம் போகக்கூடியதா உன்னுடைய திருக்கண் நோக்குது. அதனால திருக்கண்களால் நோக்காய்னு பிரார்த்தித்தார் நம்மாழ்வு. பரிதாபஹராம் என்னுடைய பரிதாபங்களை எல்லாம் ஹராம் போக்கக்கூடியதாய் நயன மகச்சடாம். நயன மகச்சடாம் உன்னுடைய திருக்கண்களாகிற பெரிய மகச்சடா அப்படிங்கிற சப்தத்துக்கு உன்னுடையதான பெரிய கருணையாகிற அந்த வெள்ளத்தை பெரு வெள்ளத்தை மகச்சடாம் மயி தரங்கய என் விஷயத்துல தரங்கிக்க தரங்குதெல்லாம் அலையடிக்க விடுன்னு அர்த்தம். உன் திருக்கண் நோக்காகிற என்னுடைய சமஸ்த பாபங்கள் சுவாமியும் ஹரிதரசி விகாக்கிய ஆபீய தேஜோ ஜலோகம் பவமரு பரிக்கின்னஹா கேதமத்யத்யஜாமி. ரொம்ப பெருமாள்ங்கிறதாவது ஒரு பெரிய குளம்னு வந்திக்கிறார் முகுந்த மாலையில. ரொம்ப ஆச்சரியமான ஒரு தயரதன் பெத்த மரகர மணித்தளம். அதுல காந்திமன் நேத்திர மீனேன பெருமாளுடையதான திருக்கண்களாகிற மீன் அதுல குளத்துல இருக்கு. அப்படிப்பட்டதான இந்த பெருமாளுடையதான இந்த கண்ணோக்கினாலே என்னுடைய பாபங்கள் எல்லாம் எங்கள் மேல் எங்கள் மேல் நோக்குதியே, எங்கள் மேல் சாபம் இழுந்தேல் ஓர் அங்க நிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழுந்தேல் ஓர் அம்பாவாய் அப்படின்னு நாட்டியாரும் காமிச்சிருக்காரு. அதனால பரிதாபகரா பரிதாபங்களை எல்லாம் என்னுடைய சாபங்களை எல்லாம் சமஸ்த சாபங்கள் பரிகிற உபபத்து பேர் இருக்கு. பாபஹராம்னு சொன்னாலே போறோம், பரிதாபஹராம்னு சொல்லியிருக்காரு, பரின்னு உபசப்தமேனு பேசிருக்காருன்னா என்னோட சுத்தி இருக்கக்கூடியதான ஜென்மாந்திர கிருதமா இருக்கக்கூடியதான சமஸ்த பாபங்களும் இந்த சம்சாரத்தினுடைய அடிச்சூட்டெல்லாம் போம்படியாக நயன மகச்சடாம் உம்முடையதான திருக்கண்களாகிற பெருக்காரை மை தரங்கைய என் விஷயத்துல தரங்கைய ரங்கபதே அலைபாய விடும் லோச்சனாபியாம் ஓடி போயிடும், என்ன விட்டு ஓடி போயிடும். போய் தூறுகள் பாய்ந்தனவே அப்படின்னு ஆழ்வார். அதெல்லாம் தூர்த்து போயிடும், இல்ல இருந்த இடம் தெரியாதபடி போயிடும். அதனால நீ என்ன பண்ணணும், பரம கிருபையா உங்களுடைய சௌலபிய பரஸ்வாதி குணங்களை நான் அனுசந்தானம் பண்ணிட்டேன். ரெண்டு ஸ்லோகங்களாலே பர சௌலபியத்தை முதல்ல அனுசந்தானம் பண்ணு, அடுத்த ஸ்லோகத்தினாலே பரத்வ அனுசந்தானம் பண்ணு. நீ பெருமாள் கேட்கலாம், உன்னுடைய பாபமும் அனாதியா எத்தனை எத்தனையோ ஜென்ம ஜென்மாந்திரங்கள்ல சேர்த்து வச்ச அந்த பாபத்தை அழுக்க ஒரு கணத்துல போக முடியுமோ அப்படின்னு கேட்டா உனக்கு எது முடியாது. நீ கிருஷ்ணனா அவதாரம் பண்ணிரு, ஒரு மலையை ஏழு ராத்திரி தாங்கி நின்னீரு, அது முடிகிற உனக்கு இது பெரிய காரியமோ? இந்த சம்சார சந்தேகாலில் தாளவிழ நல்ல ரிஸ்கன் வந்து தோன்னி அப்படின்னு இந்த சம்சாரத்தினுடையதான அத்தனை பேருடைய சிறையை விடுவிக்கணுங்கிறதுனால நீ சிறையில ராத்திரியில வந்து தோன்றினீரு. நல்ல இருள நல்ல ரிஸ்கன், ஏன்னா பெருமாள் அவதாரம் பண்ணதுனால இந்த இருட்டு கூட உத்தேசமா போயிடுது. நல்ல ரிஸ்கன் வந்து தோன்றேன்னு ஆழ்வார் பெருமங்க ஆழ்வார் சொன்னார். இப்படி நல்லதற்கு வந்து தோன்றினாய, உன்னால எது முடியாது. இருட்டுல பிறந்தது எதுக்காக? நான் எல்லாரையும் வெளிச்சத்தை கொண்டு வர்றதுக்காக தான் நீ இருட்டுல அவதாரம் பண்ணே. அப்படி உனக்கு சர்வசக்தனான உமக்கு முடியாத காரியமா? பிரம்மாவையே சிருஷ்டி பண்ணி அவனுக்கு சகல வேதங்களையும் உபதேசம் பண்ணி அது பழத்தை சொல்ற வார்த்தையை கேட்டு சந்தோஷப்பட்டு இருக்கக்கூடியதான காரண வஸ்துக்களான இந்த திவ்ய தம்பதிகளான உங்களுக்கு என்னுடைய பாபத்தை போக்குறதுங்கிறது ஒரு பெரிய காரியமான கிருஷ்ணாவதாரத்துல மலைகள் ஏழு ராத்திரி ஒரு மலையை தூக்கி நின்னிய ஆயாசத்தோட தூக்கி நீதான் அனாயாசமா தூக்கி நின்னீர. இப்படி அனாயாசமா ஒரு மலையை தூக்கி நிற்கிறதுக்கு உனக்கு சாமர்த்தியம் இருக்கு. என்னுடைய சமஸ்த பாபங்களையும் ஜென்ம ஜென்மாந்திரங்கள்ல நான் சம்பாதிச்சதான சஞ்சிதமான என்னுடைய சகல பாபங்களையும் கேவல கடாட்சத்தினாலேயே போக்குறதுக்கு உமக்கு சக்தி இல்லையா? அந்த சர்வசக்தி உண்டு, சர்வசக்தி மாத்திரம் இருந்தா போறாது. இப்படி கருணையோட நிர்வியாஜமாய் சவ்யாஜமாய் இப்படி வியாஜத்வயத்தோட கூடினால இப்படி கருணையே உன் கருணையே வடிவான ரச பரிசமா இருக்கக்கூடிய அதனால நிரம்பி அதுவே அதே பெருக்காராக அதுவே பெருங்கடலாக கருணை கடலாக இருக்கக்கூடியதான உன்னுடையதான திருக்கண்களால என்ன ஒரு தடவை பார்த்துட்டியானா என்னுடைய பாப்பங்கள்லாம் நிற்குமான, என்னுடையதான எத்தனை எத்தனையோ ஜென்ம ஜென்மாந்திரங்கள்ல நான் சம்பாதிச்சதான பாப கோட்டி எல்லாம் எப்படி ஆயிடும் நின்னவும் தீயில் தூசாகம் தப்பு நாத்தியார்த்தனால அது மாதிரி என்னுடைய ஜென்ம ஜென்மாந்திரங்கள்ல சேர்த்து என்னால அழிக்க முடியாத அழுக்கேறி கிடக்கக்கூடியதான என்னுடைய பாபங்கள் எல்லாம் உன்னுடைய திருக்கண் நோக்குங்கிற ஒரு வெள்ளை அடிச்சு எல்லாம் போயிடும். ஒரு கணம் பார்த்தீங்கன்னா போறோம் அத்தனையும் பத்மசாசாகி தீயில் தூசாகம் தெப்பேதோரம் பாபாயின்னு நாட்டியார் சொன்னா போல எல்லாத்தையும் போக்கணுமே. அந்த காரியத்தை என்னிடத்துல பார்க்கணும், என்னுடைய சமஸ்த பாபங்களும் போகி உனக்கு விரோதி உன்னை அடைவதற்கு விரோதியா இருக்கக்கூடிய உபாயம் பண்றதுக்கு விரோதியா இருக்கக்கூடிய பிராப்தி விரோதிகளையும் உபாய விரோதிகளையும் உன்னுடைய திருக்கண் நோக்கினாலேயே திருக்கண் நோக்கினால பார்க்கறதுனாலேயே போக்கி தரணும் அப்படின்னு பெருமாள் இடத்துல தேவன் பிரார்த்திக்கிறார். இந்த ஸ்லோகத்துல மகித ரங்கைய ரங்கபதே அப்படின்னு Thank you.